வேண்டாம்னு கேட்டு சீதா இல்ல. இதே மாதிரி அங்க ஒரு தண்டல் காற்று வீசி சீதைக்கு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்கு சொல்லி சொன்னாங்க. இது ஒரு பிரகாரமான ஒரு அனுபவம். எனக்கு இன்னொரு வேதனை ஒண்ணு இருந்தது, அந்த வேதனை இப்ப இல்லை அவ்வளவுதான் சொன்னாங்க. தவிர அந்த இன்னொரு வேதனையும் நான் சொல்றேன், நானு நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்றத சொல்றேன் நானு. சீதா பிராட்டிக்கு சமாச்சாரமா சொல்லி அனுப்புகிறேன். மந்தோ பக்ஷே கிமிவ ஜனகம் கிண்ண யோகீஸ்வரோ மாம் இத்யேவம் மே சுதனு மனசஹ வர்த்தயந்தி ஸ்ம கேதம் ரக்தாசோகே ஜ்வலதி சவிதே லாஜவர்ஷாபிராமைஹி புஷ்பௌஷ்வத்பரிணயதசாம் வ்யஞ்சயந்த கரஞ்சாஹ. இந்த சீதா பிராட்டியினுடைய விழிவுனால வரக்கூடிய துக்கத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான ஒரு துக்கம் எனக்கு வருஷம் அது வந்தது. அதை நான் எப்படி அந்த துக்கம் குறைச்சே நான் எப்படி எல்லாம் சிரமப்பட்டேன்றதை கொஞ்சம் நீ தெரிஞ்சு பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இது சீதா பிராட்டிய பார்த்து நேரடியா சொல்ற வார்த்தை. அதையெல்லாம் சுதனும் சோகம்னமான சரீரத்தை உடையவள் அவளை பார்த்து சுத்தணும்னு சொல்லி சீதா பிராட்டிய பார்த்து சொல்லி சம்பவத்தை சொல்லி சொல்ற. சாமுதிரிகா லட்சணத்தோடு இருந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. இந்த சுத்தணுன்ற சப்தத்துல இதுல என்ன விஷயம், விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா சீதா பிராட்டிக்கும் தெரியாது தன்னுடைய சரீரம் இருக்க ஒரு ராஜகுமாரிக்கு என்ன ராஜகுமாரியா இருப்பவளுக்கு என்னென்ன லட்சணங்களோடு இருப்பாளோ அந்த லட்சணம் முழுக்க தன்னுடைய சரீரத்துல இருக்குன்றது தெரியும். பெரிய மகாராணியாக இருந்து அநேக யாக யஜ்யங்களை ராஜாவோட இருந்து நடத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவாளுடைய ராஜ மகிஷி பட்டத்து ராணியினுடைய லட்சணம் சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்றது. அந்த லட்சணம் தனக்கு இருக்குன்றத எப்ப சொல்றா அப்படின்னா நாகபாசத்தினால ராமரன் லட்சணம் கீழே விழுந்து கிடக்கிறேன். இந்திரஜித் புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டியை ஏத்திண்டு போறான். ஏத்திண்டு போய் யுத்த பூமியில ராமரன் லட்சணம் மூச்சை அடைஞ்சு விழுந்து கிடக்குது. அவன் நினைச்சிருக்கிறான், இந்திரஜித் நினைக்கிறான், ராமர் லட்சணம் போயிட்டா அப்படின்னு நினைக்கிறான். அந்த தன் நினைப்ப அவன் காண்பித்து காமிக்கிறதுக்கு தோபாரம் பார்த்தா என்னுடைய உருவ அமைப்பை பார்த்து சரீர லட்சணங்களை பார்த்து நீ மகாபதிவிரதையாக இருப்ப, நீ மகாராணியாக இருப்ப, உன்னை வச்சுட்டு எத்தனையோ அசுமேதையாகவும் பண்ண போறாங்க, நீ அத்தனை யோகங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட யோகத்தோட இருக்கிறது உன்னுடைய உருவம் அமைப்பு காண்பிக்கிறது அந்த சாமுதிரி கலட்சணம் காண்பிக்கிறதுன்னு வழியெல்லாம் வந்த மார்கள்லாம் சொன்னா, ரிஷி பத்னிகள்லாம் சொன்னா அது மட்டும் பொய்யா போயிடுச்சு. ஏன்னா இப்ப நான் கணக்கு பர்த்தாவை இழந்தவளாக ஆயிட்டேன்னாக்க இப்போ எப்படி நான் இதுக்கெல்லாம் வந்து பத்னியா நான் எப்படி இருக்க முடியும்? இப்ப சாமுதிரி கலட்சணம் சொன்னது மட்டும் பொய்யா போயிடுச்சா அப்படின்னெல்லாம் அவ கேக்குறான். அதாவது இந்த அதுக்கு அதாவது சீதா பிராட்டி அவ மகாலட்சுமியினுடைய அவதாரம் தானே, லோகத்துக்கெல்லாம் ஆழ்பவளாக இருப்போம். ஈசானா அவர் ஈஸ்வரனாக இருந்தாருனாக்கா இவ அத்தேதான் ஜெகத் விஷ்ணு பத்னின்னு வேதமே சொல்றது. ஈசானியாக இருந்திருக்கிற விஷ்ணு பத்னியாக இருந்திருக்கிற அந்த சீதா பிராட்டி அவளுக்கு வந்து இந்த சாமுத்திரிக லட்சணம் எல்லாம் இருக்கிறது இயல்பு தானே, அதுதான் எல்லாரும் சொல்லிருக்க. அதான் இந்த இது பெருமாள் மாத்திரம் ராமர் மாத்திரம் அதை கவனிக்காத இருப்பேரன்ன ஆகையில தான் அந்த லட்சணத்தோட இருக்கிறதால அவளை சொத்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. रक्ताशोके ज्वलति सविधे लालवर्णाभिरामैः। அங்க கரஞ்ச விரக்ஷம்னு ஒரு விரக்ஷம், கரஞ்ச விரக்ஷம் அப்படின்னாக்க புங்க மரம் அது, அந்த புங்க மரத்தினுடைய ஒரு வகை அது, அதுல வெள்ள விளையாண்டு புஷ்பிக்கும். அது பக்கத்துல ஒரு அசோக மரம் இருக்கு, அசோக மரத்துல சகசவேல புஷ்பங்கள் இருக்கும். இது கொத்து கொத்தா கொத்து கொத்தா புஷ்பிக்கும் அசோக மரத்துல. புங்க மரத்து புஷ்பங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னா இது பண்ணிட்டு அதெல்லாம் அப்படியே உதிரும், ஒவ்வொரு நாளும் உதிரும். இந்த அசோக மரத்தினுடைய புஷ்பங்கள்லாம் சகஜவேல இருக்கிற புஷ்பங்கள்லாம் அப்படியே கீழே உதிர்ந்திருக்கு. அதுக்கு மேல புங்க மரத்தினுடைய புஷ்பங்கள் எல்லாமும் விழுந்திருக்கு. ஒரு மகாகவியாக அத ரெண்டையும் பாக்குற, ஏன்னா இவர் காட்டுலதானே இருந்துட்டு இருக்கே ராமர், அது பார்க்கட்டே அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். என்ன எண்ணம் ஏற்படுறது அப்படின்னா, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டே அக்னி அக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்ணிட்டோம், அக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்ணிச்சு, அதுல ராஜஹோமம்னு ஒரு ஹோமம், ராஜஹோமம்னா பொறியிடுறது. இந்த பொறியிடத்து எப்படி இடுவா அப்படின்னாக்க, அந்த பொண்ணுடைய மைத்துனன்மாராக இருக்கிறவன் அந்த பொறியை எடுத்து கொடுக்கணும். அந்த பொறியை எடுத்து கொடுத்தாக்க அந்த பொறிய அந்த மனைவி அந்த கண்டு மனைவி யாராலும் அவங்க கையில அந்த பொறிய வச்சுக்கணும். அவங்க கையை இவன் பிடிச்சிக்கணும், கீழே கையை பிடிச்சிக்கணும். புருஷன் பிடிச்சிட்டு அவங்க கையே தான் தர்வி, அதால ஹோமம் பண்றது. அதுக்கு வெள்ளவெளியில்னு பொறி இருக்கும், இப்ப இருக்கிற மாதிரி பொறி கிடையாது, நெல் பொறி தான் இடணும் ராஜ ஹோமத்துக்கு. இப்ப இருக்கிற இந்த கடையில விற்கிறதெல்லாம் நெல் பொறி இல்ல, இது வேற மாதிரி ஒரு பொறி அது. அந்த மாதிரி இல்லாத நெல் பொறி பண்ணணும். அந்த பொறிய பொறி இடத்தே அக்னி ஜுவலிக்கும், சகிதவேல்னு அக்னி ஜுவலிக்கும். அந்த ஜுவலிக்கிட்டு அது நடுவில் இந்த பொறியை எடுத்து இது ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா இருக்கும், அது அப்படி உதிரும். அந்த உதிர்றது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஜுவலிக்கிட்டு உதர்றது பார்த்தோம்னா அது ஒண்ணு ஒன்னா இருக்கிறது இருக்கு. அக்னியில பொறி இருக்கா மாதிரி இது இருக்கான் பாக்கிறதுக்கு. அசோக மரத்தினுடைய புஷ்பம் மொத்தம் சகிதவையில இருந்துருக்கு, அது நடுவுல பொங்க மரத்தினுடைய புஷ்பங்கள் தான் ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா உதிர்ந்திருக்கிறது. இத பார்த்தோம்னா நம்ம கல்யாணத்தும் போது பொறியிட்ட ஞாபகம் வருது அப்படின்னு பெருமான் சொல்றேன். ரக்தாசோகே ஜுவலதி சவிதே லாதவர்ஷாபிராமணி. அந்த பொறியிடற மந்திரமே ஆச்சரியமான மந்திரம், அந்த பொறியிடலுக்கு சொல்ற மந்திரம் இருக்க, அது தன்னுடைய கணவனுக்கு தீர்காயுரஸ்துமே பதி அப்படின்னு சொல்லி, இவ என்னுடைய கணவன் தீர்காயுத்தோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மந்திரம். அந்த மந்திரத்தை நினைச்சு பாத்துக்கிறேன்னா அந்த மந்திரத்தையும் அந்த பொறியிடத்தை அந்த அக்னியில இருக்கிற விஷயத்தையும் அப்படியே பாத்துக்கிறேனா, அதை மீறி இவருக்கு கற்பனையில வரலாம். கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அந்த கல்யாணம் பண்ணி நம்ம கல்யாணம் ஆச்ச, அந்த கல்யாண சமயத்தை எனக்கு ஞாபகப்படுத்த. வம்சத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றோம், அதாவது கவிகளுடைய எண்ணங்கள்லாம் சமானமா போகும், ஒரே மாதிரியா போகும்ன்றதுக்கு சொல்ல, மருத் பிரயுக்தஷ்ட மருத் சகாபம் தமத்தியமாராதிவர்த்தமானம் அவாகிரன்னே பாலலதா பிரசூனை ஆதாரலாகலிவ பௌர கன்யா மருத் பிரயுக்தாஷ்ட மருத் சகாபம். திலீபன் இந்த நந்தினிங்கிற ஒரு பசு, அந்த பசுவை போட்டிட்டு அது மேய்க்கிறதுக்காக காட்டுல போறாங்க. காட்டுல போனாக்க ராஜா போறாரு இல்லையோ, ராஜாவுக்கு உண்டான ஒரு வரவேற்பு இருக்கணும். காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் ராஜாவுக்கு உண்டான வரவேற்பு இருக்கணும் இல்லையோ. அதனால என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அங்க பாலலதாகன்னு சொல்ற இளம் கொடி, இந்த கொடியில பழுசா இருக்கிற கொடி இருந்ததுன்னா கிழமை போயிடுச்சுன்னா அது மேல போயிடும், அது வேற மரத்து மேல இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இந்த சின்ன அந்த மல்லிக்கொடி மாதிரி இருக்கிற கொடிகள்லாம் இளம் கொடியா இருக்கு. அந்த கொடி இப்படி அப்படியும் அசைஞ்சுட்டே இருந்துருக்கு, அதுவும் காத்துல அசைஞ்சுட்டே அசைஞ்சுட்டே இருந்துருக்கு. ராஜா கிட்ட வரையலாம், திலீபன் ராஜா கிட்ட வரைச்சு அந்த ராஜா எப்படி பிரகாசிக்கிறான்னா மருத்த காபம் அப்படின்னு சொல்றாரு. அவன் அக்னி மாதிரி புனக்கலாம்னு ஒரு தேஜஸோட திலீபன் இருந்துருக்கிறான். இப்படி ராஜா போனா ராஜாவுக்கு லோகத்துல ராஜா வீசியில போனாக்க உபரிகையில இருந்துட்டு பெண்கள்லாம் பொரிய பெருமாள் அந்த ராஜா மேல தூவாளாம், விளவிளையிலும் இருக்கிற பொருள் பொரிய தூவாளாம், புஷ்பத்தை தூவுற மாதிரி பொரிய தூவாளாம். இப்ப இது புஷ்பம் தான், இது ராஜாவுக்கு பொரியதான் தூவுறதுன்றது ஒரு வழக்கம் இருக்கிறதுனால இது பெண்கள்லாம் இருக்கிற லதாவா இருக்கு, இது பெண்ணாக உருவகப்படுத்துற பால லதா அப்படியே கன்னியா பெண்களாக இருந்துட்டு அவள்லாம் அப்படி அப்படியே அந்த புஷ்பத்தை இருப்பான்னு சொல்லி அவாகிரன் பாலலதா பிரதூனை ஆச்சாரலாதைவ பௌர கன்யா. காளிதாஸ் சுந்தர்லாம் ரொம்ப அற்புதம், அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், அது அப்படியே ஒண்ணு பார்க்கட்டு இப்படி. ஆனா விசேஷமான அர்த்தங்கள் அந்த ஆச்சார உபமானங்கள் ஆச்சாரலாதைவ பௌர கன்யா. இந்த பட்டணத்து பெண்கள்லாம் வழக்கமாக பொறிகளை பொறியை இறைக்கிற மாதிரி இத வந்து இந்த அப்பதான் பூத்திருக்கு. அந்த பூத்திருக்கிற புஷ்பங்கள் காத்து அசையறது, ராஜா மேல படுறது, அந்த ராஜா மேல படச்சே அந்த புஷ்பத்தெல்லாம் ராஜா மேல அது விழர்தான், அது திலீபன் மேல விழர்தான். அது பார்த்தா இது நம்ம காட்டுல இருக்கோன்ற ஒரு பாவமே வரலையா திலீபனுக்கு. நாட்டுல ராஜா நடந்து போனாக்கா பேர்ல போனாக்கா எப்படி உபரிகையில இருந்துட்டு பெண்கள்லாம் கன்னியா பெண்கள்லாம் எப்படி புஷ்பத்து பொறியை இறைப்பாடோ அந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி சொன்ன. இது ஒரு கவியினுடைய எண்ணங்கள்ன்றதுக்காக சொல்றதுனால. அதே மாதிரி இவர் மகாகவியாச்ச, இவர் முன்ன சாதாரணமான நான் தேசிக்கணும் கவி தார்க்கிக சிம்மமாச்ச, கவி சிம்மம் தார்க்கிக சிம்மமாச்ச, இவருடைய எண்ணமும் இப்படி போறது. இதுல ரெண்டு அம்சம் பார்க்கணும். ஒண்ணு புஷ்பெல்லாம் இறஞ்சி இருக்கு, அந்த இறஞ்சி இருக்கிற புஷ்பத்துக்கு நடுவுல அந்த இறஞ்சி கொத்து கொத்தா அசோக புஷ்பம் கீழே விழுந்திருக்கு, அது நடுவுல ஒண்ணு ஒண்ணா இந்த புங்க வெள்ளவளையில் இருக்கிற புங்க புஷ்பம் இதர புஷ்பங்கள்லாம் விழுந்திருக்கு. அதை பார்த்தோம்னாக்க அக்னியில லாஜஹோமம் பண்ண மாதிரி இருக்குன்றது ஒரு பங்கு. இந்த ரத்தாசோகே ஜலதித விதே லாஜவர்ஷாபிதாமிகின்னு சொல்லச்சு, விரக்ஷத்தையே சொல்றதா இருந்துன்னு வச்சுப்போமே. ரத்தாசோகம் இந்த அசோகத்துல அசோக புஷ்பம், அசோக மரத்துல பல மரம் பல விதமான மரங்கள் உண்டாம். அதுல சொன்னச்சு நீலாசோகாஷ்ட புஷ்பிதான்னு, நீளமாக புஷ்பிக்கிற அசோக மரங்கள் உண்டு. மல்லிநாதன் வியாக்கியானத்துல காளிதாசனுடைய இதுல வரைச்சு அசோக புஷ்பத்துக்கு வரைச்சு விளவிளையில புஷ்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்றான். அதுல எத்தனையோ வகை உண்டு, நீளமா பூக்கிறது வெளுப்பா பூக்கிறது அப்படின்னு. இந்த வசந்த காலத்துல அசோக புஷ்பம் இருக்க, அசோக மரத்தினுடைய புஷ்பம் அப்படியே சற்று வீடுன்னு அப்படியே புஷ்பிச்சிருக்கான். அது புஷ்பிச்சிருக்கச்சே அது பக்கத்திலேயே புங்க மரமும் கூடவே போறது. அந்த புங்க மரத்தினுடைய புஷ்பங்கள்லாம் ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா விளவிளியில்னு இருந்துருக்கான். இந்த ரத்த புஷ்பம் அந்த அசோக மரம் புங்க மரம் ரெண்டையும் பார்த்து சேர்த்து பார்த்த உடனே இது கல்யாண காலத்துல லாஜஹோமம் பண்ற ஒரு விஷயத்த அப்படியே பிரதட்சணமாக அக்னி சொல்லிச்சுருக்கு. அது நடுவுல தீர்காயுரத்து மேபதிகின்னு சொல்லி ராஜபோமம் பண்றது இருக்க, உன்ன வச்சுதானே பண்ணும், உன் கையை வச்சுன்றது நீ உன் கைதானே அப்ப தர்வியா இருந்து நான் பண்ண அதை எனக்கு ஞாபகப்படுத்தது என்று சொல்லி சொன்ன. சரி, இதனால என்ன இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா, இது ஒரு விதமான ஒரு கஷ்டம். கஷ்டம்னா அப்படிப்பட்ட சீட்டை இப்ப என்னோட கூட இல்லாந்து போயிட்டாளே அப்படின்னு ஒரு இது. சகதர்ம தெரியுமான்னு சொல்லிட்டு உன்னோடையே எப்பவும் இருந்துட்டு இருக்கிறவா அப்படின்னு உங்க அப்பா சொல்லி எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்து, இப்போ அந்த கல்யாண காலத்துல எங்க அப்பா பண்ணி கொடுத்த கன்னியாதானம் பண்ணிட்டு நீ என் பக்கத்துல இல்லாத போயிட்டியே, இப்ப நீ பக்கத்துல இல்லாத இருக்கேன்னு எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துருக்கு. இன்னொரு கஷ்டம் எனக்கு இருந்தது, அந்த கஷ்டம் இப்ப இல்லை. நான் கணக்கு இப்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு வனவாசம் முடியறதுக்கு, அந்த வனவாசம் முடிச்ச உடனே நான் போனாக்க உங்க அப்பா என்ன கேப்பேன், அவருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத நம்பிச்சின்றோஜனகம் இன்னும் யோகி வரோமாம் அதாவது பாக்கிய சீனனாக நான் இருந்திருக்கேன், என்னுடைய மனசுல இன்னொரு ஒரு கேள்வம் வருது. இங்கிருந்து நான் போனேன்னாக்க அப்போ ஜனக மகாராஜா என்ன பார்த்து கேட்டு நான் தனியா போன, ஏடா ராமா நீ புத்திரமே சுதா சீதா, சீதா எங்க, நீ மாத்திரம் வந்திருக்கீங்க, என் பொண்ணு எங்க, சீதா எங்க அப்படின்னு கேட்பான். இல்ல இந்த சீதையை யாருடத்துலாம் ரட்சணம் பண்றதுக்காக எங்கன்னா விட்டுட்டு வந்திருக்கியா, யாருடைய ரட்சணத்துல அந்த சீதா திராட்சி இருக்கா, நீயும் தனியா வந்திருக்க, மாமனாரத்துக்கு போனா தனியா போக கூடாதான், மாமனாரத்துக்கு பொண்ணும் தனியா போக கூடாது, பிள்ளை மாப்பிள்ளையும் தனியா போக கூடாது, மாப்பிள்ள பொண்ணும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போனோமா. ஏன்னா இவ தனியா போனான்னாக்க மாமனாருக்கு என்னென்னமோ சங்கையெல்லாம் ஏற்படுமா, என்னென்னமோ எண்ணங்கள்லாம் ஏற்படுமா. இப்ப நான் கணக்கு தனியா போனோம்னா அவர் எப்படிதானே கேட்ப, நான் என்ன பண்றது அப்படின்னு இது ஒரு பெரிய விசாரம். அதுக்கு சொல்ற இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னா, கிண்ணுவட்சியாமி ராஜானம் தர்மஜம் சத்தியவாதினம் சீதாயாக ஜனகம் பிருஷ்டா குசலம் ஜனசம்சதி, ஒத்த ரெண்டு பேர் நடுவில் கேட்பார், சபையில நான் போறேன் போச்சே பார்த்தோமா நச்ச எல்லார் நடுவில் இதுதான் கேட்பார், என்ன ஆச்சு சீதைக்கு நீ மாத்திரம் தனியா வந்திருக்கீ அப்படின்னு. யாமா யாமா மனுகதா மந்தம் பித்ரா பிரபராஜிதம் வனம், அவ பாவம் என்னோட பாவம் வந்தாவோ, எங்க அப்பா என்ன காட்டுக்கு அனுப்பிச்சுட்டே, காட்டுக்கு அனுப்பிச்ச பின்னாடியும் கூட என் பின்னாடியே அவ வந்தா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவ ஏன் வரலன்னு தானே என்ன கேட்பேன், அவருக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னா, இல்ல இல்ல ஜனக மகாராஜர் அப்படிலாம் கேட்க மாட்டேயே, அவருக்கு இங்கிட்ட தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் அப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். கேட்க மாட்டாருன்னு கிடையாது, கட்டாயம் கேட்பே அப்படின்னு நீயே சொல்லிருக்க. அதனாலதான் ஒவ்வாத்தை கொண்டே நான் சொல்லி சொல்றேன், கிந்தாமன்யத வைதேகா பிதாமே மிசிலாதிபகா ராம ஜாமாதரம் பிராப்யா ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். நீ ஒரு கேட்ட கேள்வி இருக்க, அது இன்னும் என் மனசுல அப்படியே ரணமா இருந்துருக்கு. எங்க அப்பா உன்னை என்னன்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்கு இல்ல இல்ல ஒன்னு ஆயிடுச்சும் போனா அங்க புலி வரும் சிங்கம் வரும் கரடி வரும் காட்டுக்கு வராத, அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுல இருந்தெல்லாம் உன்னை அசிங்கம் அடிச்சு காட்டுறதுன்னா என்ன பண்றது, புலி சிங்கம்லாம் யானை மெரிச்சுன்னா என்ன பண்றது, ஆகையால முடியாது நீ வானாமா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இவள் எம்பையோ எத்தனையோ கெஞ்சி கெஞ்சி பாக்குறா, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் தமாம் சுகதுக்கையோ நேத்து மருகத்தை காக்குஸ்த சமான சுகதுக்கேனையும் பா. கல்யாணம்னா ஆயிட்டுனாக்கா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் சுகத்துல துக்கத்துல ரெண்டு பேருக்குலயும் ரெண்டுத்திலையும் பங்கு போட்டுக்கணும். பெண்களாக இருந்துட்டு இருக்கிறவன் நீங்க எப்படியான கஷ்டப்பட்டுக்கோங்கோ, நான் சுகமா இருந்தா போறோம்னு நினைக்கூடாது. அதே மாதிரி புருஷாலா இருக்கிறவாளும் பெண்களுக்கு வந்ததுன்னா எதனா கிரவன் நீ என்ன வேணா பண்ணிக்குவோம், நீ எத்தையோ சாதம் போட்டேன்னு நான் சாட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. அவளும் அவளுடைய கஷ்டத்து நஷ்டங்கள்ல பங்கு கொள்ளணும்னு தானே சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதை வச்சுதானே உங்க அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, நீ காட்டுல இருந்தா உனக்கு ஒரு துக்கம் வருதுன்னா அது எனக்கும் வந்த மாதிரிதானே அர்த்தம். உனக்கு மாத்திரம் அது துக்கமா? பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் எத்தனை சொல்லி சொல்றா சீதா பிராட்டி, நான் உன்னுடைய பக்த பதிவிரத்தை உன்னை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக நான் இருந்துருக்கேன். நான் தீன ஐயோ உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக நான் இருந்துருக்குவேன். சுகதுக்கையோகோ சமாம் மாம் சுகதுக்கம் ராஜாவா நீ வந்து உட்காண்டேன்னா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிண்டா பக்கத்துல உட்காந்துக்கு போறவள் சீதா பிராட்டி தானே. அப்ப சந்தோஷத்துல பங்கு கொள்ற மாதிரி உன்னுடைய கஷ்டத்திலையும் நாம் பங்கு கொள்ள வேணாமா? அப்போ என்ன வந்து ஐக்கியம் போக மாட்டேன்றிய நீ நேத்து மருகத்தை காக்குஸ்தா சமான சுகதுக்கேனி, உனக்கு ஒரு க்ஷேமம் வந்தது உனக்கு ஒரு சந்தோஷம் வந்ததுதான் அது எனக்கு வந்ததா நான் நினைக்கிறேன், உமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது எனக்கே அந்த கஷ்டம் வந்ததா நினைக்கிறேன் நானு, அப்படி இருக்கிற என்ன நீ ஐக்கிட்டு போவானாமா அப்படின்னு எல்லாம் கெஞ்சரான சீதா பிராட்டி. அப்பெல்லாம் இல்ல இல்ல புலி வரும் கரடி வரும் வானா வானா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னார். சரி எனக்கோசரம் இல்லாத போனா போறேன். கிந்த்வா மன்யத வைதேஹா பிதாமே மித்திலாதிபஹா ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். ஒன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உன்னோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஜனக மகாராஜா. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு என்னன்னு நினைச்சிருந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். வீரிய சுல்கமாக தனுர்பங்கம் பண்ணினத்தினாலதான் எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன் சீதைய கல்யாணம் பண்ணிக்க போறவன் பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு சந்தோஷப்பட்டு என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ என்ன சொல்ற இப்போ, புலி வந்துடும் சிங்கம் வந்துடும், புலி சிங்கத்துல இருந்துதான் உன்னை காப்பாத்த முடியாது என்னால அப்படின்னு சொல்ற. எனக்கு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா ஜனக மகாராஜா கின்ஃபாமன்யத்தை உன்னை என்னன்னு நினைப்பேர்னு மாத்திரம் நீ நினைச்சு பாத்துக்கோ. கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவர் என்ன நினைச்சது, பிதாமே மிதிலாதிபகா அப்படின்னு சொல்லி சொல்ற. அவர் என்ன நினைச்சது அப்படின்னுட்டு ராம ஜாமாதரம் பிராப்திய, ஐயோ ராமன் இது மாப்பிள்ள நமக்கு வந்திருக்கு, இது ஒரு சரியான ஒரு கோழையான மாப்பிள்ள, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம்னு ஒரு ஒரு மனசளவுல ஒரு பெண்ணா இருந்துட்டு உடல் அளவுல ஒரு சரீரத்தளவுல ஒரு ஆணாக இருந்துருக்கான்னு நினைக்க மாட்டேரா, அதுக்காகவாவது நீ ஐக்கியம் போவானமா அப்படின்னு சொல்ல சொன்ன. அப்போ உங்க அப்பா நினைக்க மாட்டேன்னா அப்போ காட்டுக்கு ஐக்கியம் போகச்சேயே என்ன இப்படி நினைப்பேர் அப்படின்னு சொன்ன. காட்டுக்கு ஐக்கியம் போயிட்டு நான் திருப்பி நீ இல்லாத நான் போனேன்னாக்கா அப்ப என்ன நினைப்பே? வாஸ்தவம் தான், அன்னைக்கு நான் நினைச்சது வாஸ்தவம் தான். ஸ்ரீயம் ராம ஜாமாதரம் பிராப்திய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், அந்நியாயமா என் பொண்ணை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு கைலாகாத ஒரு புருஷன் இவனை போய் நான் மாப்பிள்ளையா கொடுத்துட்டேன்னு என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேனேன்னு அந்த ஜனகர் நினைக்க மாட்டேரா? இதுதான் சொல்லி தாமர் சொல்ற வார்த்தை. இது இந்த காட்டிலும் துக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சம்பாவித்த சாக்கியத்தி மரணா தத்திரிச்சத்தைன்னு சொல்லி சொல்ற உலகத்துல ஒருத்த நல்ல பெயரோட இருந்துட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு அவப்பெயர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த அவப்பெயர் இவனுக்கு மரணத்தை காட்டிலும் ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு கீதையில சொல்ற சம்பாவிதத்து காக்கையின்றி மரணாத பிரிச்சதுன்னு. நான் தனியா கணக்கு போனாக்க என்ன என்னன்னெல்லாம் நினைப்பேன் அப்படின்றது சொல்லி சொன்னார். அதோட மாத்திரம் இன்னொரு விஷயம் சொல்ற, வந்தோ வச்சே கிமிவ ஜனகம் எனக்கோ தூக்கி போயிட்டான், முன்னாலும் காப்பாத்த முடியல, சீதைய யாரோ ராட்சசம் தூக்கி போயிட்டான். அப்படி யாரோ ஒருத்த ராட்சசம் தூக்கி போயிட்டான், அவன் இருக்கிற இடம் தெரியல, ஒன்னும் தெரியல அப்படின்னு இருந்ததுன்னா இந்த சமாச்சாரத்தை எங்கிட்டேனா சொல்லிருந்தேனாக்கா நானானா கண்டுபிடிச்சு உன்னோட சேர்த்து வச்சிருப்பேன். அத்தையும் சொல்லாத பெருமை வந்து நிக்கிறீ நீ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அவர் சொன்னாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இதனால கண்டுபிடிக்க முடியல, ராவணனோட சண்டை போட்டு திருப்பி அந்த சீதையை பெற முடியல, இல்ல அவ எங்கதான் போனான்னு அதுவும் எனக்கு தெரியல இப்படி சொல்லி சொன்னேன்னா என்னென்ன சொல்லிருந்த நான் யோகீஸ்வரர் ஜனக மகாராஜா பெரிய யோக யோகி, அந்த யோக மகிமையினாலுமே சீதா பிராட்டி எங்க இருக்குமான்னு நான் தெரிஞ்சுட்டு யோக பலத்தினால அந்த ஒரு உன்னுடைய நிலைக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்த சரி போ என்ன பண்றது சில மாப்பிள்ள எல்லாம் எழுந்துகிட்டா இருந்துன்னாக்கா மாமனார் கூட இருந்து அவளை கூட இருந்து சகாயம் பண்ணுவா, சில அது மாதிரி இல்லாத நிறைய நிறைய மாமனார் இந்த மாதிரி சகாயம் பண்றா. அந்த மாதிரி ஜனக மகாராஜாவும் எனக்காக ஒண்ணு பண்ணிருப்பு, எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க மாப்பிள்ளையா இருக்கிறவாள் மாமனாருடைய சகாயத்தை அபேட்சிச்சுதான் அதை எதிர்நோக்கிதான் தன்னுடைய ஸ்திதியே இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மாமனார் உபகாரம் பண்ணாத போயிட்டோம்னா நித்தியப்படி வாழ்க்கை முறையே என்னால பண்ண முடியாத ஒரு நிலை அப்படின்னு இருந்துனாக்க அந்த மாப்பிள்ளையா இருக்கவனுக்கு மனசு எப்படி இருக்கும்ன்றது தன்னுடைய ஸ்வயம் பிரவிற்த்தி தன்னுடைய சொந்த முயற்சியினால நிக்க முடியாதவன் மாமனாருடைய சகாயம் ஒண்ணுனால மாத்திரமே நிக்கிறவனாகவும் ஒருத்தன் இருந்தான்னாக்க அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் என்ன அவர் யோகி இப்ப இவர் கேட்கச்சே எங்க சீதைன்னு கேட்கச்சே நான் பதில் சொல்ல முடியாத நிக்கிறேன், அட முட்டாளே உனக்கு கையிலாகலன்னு போயிடுச்சுனாக்க என்னென்ன சொல்லிருக்க கூடாதா நான் பண்ணிட்டு மாட்டேன்னு எங்க மாமனார் சொல்லிருப்பேன். அப்போ அவர் ஆயிடுச்சும் வந்து உன்னை கூட வந்து விட்டாருனாக்க வீர அனபாய சாகசா அப்படின்னு எல்லாம் பேர் சொல்லி எனக்கு பேர் சொல்லிருக்க, அப்ப அந்த பேர் எல்லாம் எங்க போகும்ன்றது நீ யோசனை பண்ணிப்பாரு. நான் எவ்வளவு வேதனைப்படுவேன் ஒரு மாப்பிள்ளையா நான் எவ்வளவு வேதனைப்படுவேன்றத நினைச்சு பாரு. நல்ல வேலை இப்ப எனக்கு அந்த வேதனை இல்லை, எங்க மாமனார் இங்க போய் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய வேதனை எனக்கு இல்லை அப்படின்னா அதுதான் வர்த்தயந்திஸ்ம கேதம்னு பாஸ்டன்ஸ்ல சொல்லுக்கு. இந்த கேதம் ஏற்கனவே இருந்துச்சு, எது வரைக்கலாம் ஹனுமார் வந்து சீதா பிராட்டியை பார்க்காத வரைக்கலாம். ஹனுமார் ராமர் அனுப்பிச்சவர் தானே, தூதோகம் கோசலேந்திர சேன்னதான தன்னை சொல்லிக்கிறார் நீ யாருன்னு ராவணன் கேட்டான்னாக்க அப்ப ராமனுடைய தூதுவனாக நான் வந்திருக்கேன் தானே ஹனுமார் சொன்னேன், அப்போ ராமர் தான் சீதா பிராட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். தூதுவனை அனுப்பிச்சு ஹனுமார் அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நீயும் சொல்லி அமிச்சுட்டேன் மாசாது உத்தன் நதி விஷயம்னு ஒரு மாசத்துக்கு அப்புறமா இருக்க மாட்டேன்னு சொல்றேன். சிரஞ்சீவச்சு வைதேகின்னு இப்ப ஒரு மாசம் இருந்தா போறான் அதுக்கு மேல விசாரப்படுவேன்னா நான் அதுக்குள்ளேயுமே நான் ராவண வசம் பண்ணி அவனை அழகாக அழைத்து வந்துடுவேன் எல்லாம் சொன்னேன். அப்ப இந்த துக்கம் வந்து இந்த ஒரு மாசத்துக்கு முன்ன கணக்கு நீ இந்த ஒரு மாசமா இந்த சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரியாத கணக்கு போயிருந்ததுன்னாக்க அப்ப அந்த வசந்த ருத்துல நான் என்ன கட்டப்பட்டிருப்பேன்றத நீங்க மந்தோ வக்ஷே கிமிவ ஜனகம் கின்ன யோகீஸ்வரோ மாம் இத்யேவம் மே சுதனு மனசஹ வர்த்தயந்தி ஸ்ம கேதம். இப்படிப்பட்ட ஒரு துக்கம் எனக்கு இருந்தது இப்ப இல்லை. அத்திராத்திரி சீக்கிரத்திலேயே சேதுபந்தனம் பண்ணி ராவண வதம் பண்ணி பொண்ணு அழைச்சு போயிடலான்ற எனக்கு விசுவாசம் இருந்திருக்கு. நீயும் தைரியமா இருக்கணும், ஆனாலும் உன்னுடைய பிரிவை இந்த வசந்த ருத்து எனக்கு கஷ்டப்படுத்துறது, இந்த கஷ்டப்படுத்தினால இந்த பெரிய கஷ்டம் இப்ப இல்லாத போயிடுச்சேன், அந்த வரைக்கும் சந்தோஷம் எனக்கு, நீயும் இந்த மாதிரி சீக்கிரத்திலே நான் வந்துருவேன் ஒரு நல்லது நடக்க போறதுன்றத நினைச்சிட்டு நீ இருக்கணும் அப்படின்றத இது மூலமா சொல்லி சொல்றேன். இந்த ஸ்லோகம் மூலமாக மந்தோபட்சே கிமிவ ஜனகம் கிண்ணு யோகீஸ்வரோ மாம் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, மாமனார் தப்பா நினைச்சுக்கிறேரா இல்லையா அப்படின்றது விஷயம் இல்ல. ஜனக மகாராஜ மாத்திரம் என்ன சாதாரணவரா, அவர் போய் ராமரை போய் தப்பாவா நினைச்சுக்க போறே இல்ல, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சமயத்துல ஒரு தௌர்பாகியத்தினால ஏற்படுற ஒரு விஷயம். கஷ்டம்ன்றது யாருக்குதான் வராது, மாமனாருக்கு வந்தா மாப்பிள்ள உபகாரம் பண்ண மாட்டானா, மாமனாருக்கு வந்து மாப்பிளைக்கு வந்தா மாமனார் உபகாரம் பண்ண மாட்டேரா அப்படின்னா கூட, இந்த மாப்பிள்ளன்னு ஒருத்தன் பேசுறதுலேருந்து ஒருத்தன் வந்துட்டான்னாக்க, அந்த மாமனார்லேருந்து ஒரு சகாயம்னு வாங்கி கட்டு, அப்போ ஒரு கும்ஸ்தம் வந்துடுறது அவனுக்கு. அது வாங்கி அவருக்குனா கிரமமா உபகாரம் போடுறதுக்கு ஒரு சொல்லி பேசா ஒண்ணு முடியலையே, நான் பார்த்து சொல்றேன் பா, யோக மகிமைனாலும் நான் பார்த்து சொல்றேன் பான்னு சொன்னா கூட இவன் மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றது, அதுதான் பெரிய கேதமா இருக்கு. அதுலயும் என்ன, எங்க மாப்பிள்ள சூராஜ சூரன் பேர் சொல்லிட்டு போனவ தம் பொண்டாட்டியை கூட ரட்சணம் பண்ண முடியாது இருந்துருக்கான், அதுக்காக என்னென்ன வந்திருக்கான்னு சொன்னாக்க, அப்ப அந்த மாமனாருக்கு எப்படி இருக்கும் தனக்கும் எப்படி இருக்கும்ன்றதுதான் அவ்வளவு கஷ்டமான விஷயத்தான் இந்த இடத்துல சொல்றேன். இப்படிப்பட்ட சீதா பிராட்டியினிடத்துல ஒரு பிரீதி, சீதா பிராட்டிக்கு ராமனிடத்துல பிரீதி, இப்படி அந்யோன்ய தம்பதிகளாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிருந்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக்க சிம்மாஜி கல்யாண குணசாதி வேதாந்த குழந்தை நம்ம